நடி போர்லாம் கைநந்த மனசாலங்கை நந்த மனசாலங்கை வை நந்த தகுவத்துரை நந்த தலங்கை கவை நந்த தசாயி கவை நந்த தனம் அம்புவத் லமொன்ன மனம் சோகவிரை நந்த நீயூத்தொன்னொக்குய் நந்த தலமொக்கி Yeah.